la la la. பெண்மேகம் பெண்ணாக உருவானது, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுது. உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே. ஒரு நெஞ்சம் எங்காடுதே. வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன. உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே. ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. வெண்மேகம் பெண்ணாக உருவானது, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ. கலங்க நிற்க வைக்கும் பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி. ஒரு புன்னகையில் பெண்ணின் அமை கோபப்பட்டது என்னடி. தேவதை வாழ்வது வீடில்லை கோயில், கடவுளின் கால் தரம் பார்க்கிறேன். ஒன்றா இரண்டா புன்னகை பாட, கண்மூடி ஒரு ஓரம் நான் சாகிறேன். கண்ணீரில் ஆனந்தம் உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே. ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. சென்று படித்தாய் விழிய செய்து வலை விதித்தாய். உன்னை பல்லக்கீனில் தூக்கி செல்ல கட்டளைகள் விதித்தாய். உன் விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிற நாதடி. என் காதலும் என்னாகுமா, உன் பாதத்தில் மண்ணாகுமா. உருவானது, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ.